అవధీత సాధు పద్ధతీనా అలసానా మధువైరి పాదుకేద్వే ఇతరే తర సాహచర్యమిత్తం ప్రతిపన్నే ఇవ దైవ పౌరుషే పౌరుషేన. శ్లోకం 766. అవధీరిత సాధు పద్ధతీనా అలసానా మధుమహిలి పాదుకేద్వే ఇతరేతర సాహచర్యమిత్తం ప్రతిపన్నే ఇవ దైవ పౌరుషేన. நம்ம லோகத்துல ஒரு காரியம் ஆகணும்னாக்க நமக்கு தெய்வ உபகாரம் போகணும். அதாவது நல்ல காரியங்கள்லாம் பண்ணி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் காரியம் சித்திக்கும். அதிர்ஷ்டம் மாத்திரம் இருந்தால் போகாது. முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் என்பார்கள். அதனால் நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி பண்ணி காரியத்தை செஞ்சமையாக நம்முடைய இஷ்டங்கள் நம் வாழ்நாளில் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக சித்திக்கும். தெரிஞ்சா நாமும் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அவதீரித சாது பத்ததீனாம். பெரியோர்கள் செய்த காரியங்களை நாம் ஒன்றும் செய்யறது இல்லை. தெரிஞ்சா ஆண்டாள் சொல்றான், மேலையார் தீவனர்கள் வேண்டுவன கேட்டியேங்கிறார். ஆக பெரியோர்கள் என்னென்ன காரியங்களை கர்மானுஷ்டானங்கள் பண்ணாலும் அதே மாதிரி நாமும் கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும். ஒழுங்காக தஞ்சாவது காரியங்கள் பண்ணணும். அக்னிமத்ராதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும். தெரிஞ்சா இதெல்லாம் பண்ணாக்க நமக்கு தெய்வானுகூல்யம் இருக்கும். அது அதிர்ஷ்டம் இருக்கும். அதை நாம் விட்டோம். அவதி இருத சாது பத்ததீனாம். சரி, காரியங்கள் பண்றதே அது முயன்றுதா செய்கிறோமோ அப்படின்னு கேட்டாக்க அலசானாம் சோம்பேறிகளா இருக்கும். தெரிஞ்சா முயற்சி பண்ணி ஒரு காரியம் செய்யணும்னு குறிப்பா நம்ம இறங்குறது இல்லை. தெரிஞ்சுதா அதுக்கு காரணம் அசக்தி கூட. அலசானா அசக்தானு சொல்லலாம். அசக்தி என்ன அசக்தி அப்படின்னாக்க சிறந்த காரியங்களை பக்தி முதலான உபாயங்களை இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. அக்னிமோத்திராதை செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. அதாவது அலசானா சோம்பேறிகளாக இருக்கும். ஆக நமக்கு பரிவாசம் பண்ண காரியத்தை செய்யாததுனால தெய்வானுகூல்யமும் இல்லை. அதே நேரத்தில் நாம் முயன்று காரியம் சோம்பேறிகளாக இருப்பதனால மனுஷியத்தனமும் இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு உலகத்தில் எந்த காரியமும் சித்திக்காது. அதனால என்ன பண்ணும், நமக்கு இது ரெண்டும் வேணும். அதுக்கு என்ன பண்ணுங்க கேட்டா, பாதுகா தேவி போய் சேவிச்சோம்னாக்க பாதுகா எப்ப எப்படி இருக்கா அப்படின்னாக்க அவள் தெய்வமாகவும் இருக்கா, அதே சமயத்துல மனுஷி எத்தனாவும் முயற்சியாகவும் இருக்கா அப்படிங்கிறார். இதர ஏதர சாகச்சரியம் இச்சம் பிரதிபன்னே இவ தெய்வ பௌருஷேனா. பாதுகா தேவி நீ எப்படி இருக்கேன், நீ தெய்வமாக இருக்கேன். தெய்வமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கிறது. அதனால இந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியும். செய்யறதுக்கு நீ என்ன பண்ற, முயற்சியாக இருக்க. பௌருஷம்னா முயற்சி, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் புருஷகாரம், அது நம்முடைய முயற்சி. முயற்சியாகவும் இருக்க. அதனால பாதுகையானவள் நமக்கு தெய்வமாகவும் அதே சமயத்தில் புருஷகாரமாகவும் முயற்சியாகவும் இருந்து கொண்டு நமக்கு எல்லா வரங்களும் கிடைக்க முடியாத பண்ணுகிறார். ஆக பாதுகா தேவி நீயே எனக்கு தெய்வம், நீயே எனக்கு புருஷகாரம். தெரிஞ்சா ஆனா பாதுகையை செலுத்தாக்க தெய்வமும் புருஷகாரமும் ஏற்படுறதுனால நமக்கு எல்லா காரியங்களும் சித்திக்கும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன். பார்த்தயோ சரசிதாவசுந்தரே பாதையோ சமணி பாதுகேயுமாம் சன்னிகரில் சதன ஜென்மதுசா கிங்கரேஷ்யதி கிருதாகசாங்கனா. ஸ்லோகம் 767. பாரிஷ்டயோ சரசிதாவசுந்தரே பாதயோ சமணி பாதுகேயுவாம் சன்னிகரில் சதன ஜென்மசித்திசா கிங்கரேஷ்யதி கிருதாகசாங்கனா. சரசிதாவசுந்தரே பாதயோச்சமணி பாதுகேயுவாம். பெருமாள் சிம்மாசனத்தில் ஆடிருக்கார். அப்போ வரதுலோகத்தில் காட்டி மகாலட்சுமி இருக்கா, இடது பக்கத்தில் பூதேவி, திருவடியில் இந்த ரெண்டு பாதிகைகள், இந்த நிலையில சிம்மாசனத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அப்படி எழுந்துள்ளிருக்கிற காலத்தில் ஒருத்தன் வரான். அவன் எப்பேற்பட்டவன், நிறைய மகாபாபி, எத்தனையோ பாபங்களை பண்ணவன். அவன் வந்து நான் காப்பாற்றணும், ஏதோ நான் பண்ணிவிட்டேன் தப்பு, இதெல்லாம் மன்னிக்கணும், மன்னிச்சு எனக்கு மோஷம் கொடுக்கணும் அப்படின்னு காலில் வந்து விழாலாம் பெருமாள்கிட்ட. அவனை பார்த்த உடனே பொங்கி கோபம் வருது பெருமாளுக்கு. பெருமாள் பேர்பட்டவன் தண்டதாரன், அவன் தப்ப பட்சபாதம் இல்லாமல் அவளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவான். அவன் அதனால தண்டிக்க வேண்டியிருக்க, என் முதலே வந்து நிற்காத நீ போ அப்படிங்கிறார். அவன் கெஞ்சான். அப்படி கெஞ்சுற சமயத்தில் பெருமாள் பார்க்கிறார், ஏதுராது எதிர்க்க வந்து நிற்கிறானே அப்படிங்கிறதுக்காக வலது பக்கம் திரும்புகிறார். வலது பக்கம் திரும்பினா அங்கே பிராட்டி இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, அவள் கருணையே வடிவமானவள். ஐயோ பாவம், நம்ம குழந்தை பல ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு பல பாவங்கள்லாம் தெரியாத்தரமாக பண்ணி கொடுத்து, பண்ண பாவங்கள்லாம் தொலைக்கிறதுக்கு வேற வழி இல்லை சுவாமி, இந்து மக்கள் திருவடியே வந்து விழுறது பாவம், நம்ம குழந்தை நம்ம மாதத்துக்கு வந்து காலில் விழுந்தா அது என்ன பண்ணுறது, காப்பாற்றித்தானே ஆகணும், அதை விடலாமா, அதனால கொஞ்சம் கருணையோடு அதை காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறா. வலது பக்கம் திரும்பினா பிராட்டி தேவி. ஏன் பிராட்டி தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசியன் சாதிக்கிறார், ஆலம்பந்தே விமல மனதா விஷ்ணுகாந்தே தயாந்தே. விஷ்ணுகாந்தே என் பிராட்டிக்கு பெருமாளுக்கு பிரியமா இருக்க முடியாத ஸ்ரீதேவியே, நீ எப்பேற்பட்ட அப்படின்னு கேட்டா, பெரியவாள்லாம் நல்ல யோகிகள்லாம் என்ன பண்றா, தேதையாம் ஆலம்பந்து உன்னுடைய கருணையை ஆசிரியிட்டு அவன் முன்னுக்கு வரணும்னு பாக்கறான், மோட்சத்தை அடையணும் பாக்கறான். ஆக பிராட்டி கருணையின் வடிவமானவள். அதனாலதான் தேசிய நிறுவனத்தில் சாதிக்கிறார், ஸ்ரீஸ்ரீய கல்யாணானாம் அதிக நிதி காபி கருண்ய சீமான். பிராட்டி எப்பேற்பட்டவள், கல்யாணானாம் அதிக நிதிகள், மங்களுக்கெல்லாம் மங்களங்களுக்கெல்லாம் அவள் நிலைக்கமாக இடமாக இருக்காவ, எதவானாலும் கேட்டா கொடுக்க முடியும். அவள் பாபி காருண்ய சீமா, கருணையுடைய எல்லை நிலமாக அவள் இருக்கா. அவளை விட கருணை இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கருணையே வடிவப்படுத்து மூர்த்தியாக இருக்கிறா இந்த பிராட்டியானவன். அவள் அவள்கிட்ட நாம் பார்த்துமானா, அவள் கருணையினால் நமக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, கடைசியில் சாதிக்கிறார், சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. அந்த பிராட்டிகிட்ட போயிட்டுமானா, அந்த கருணையினால பிராட்டி என்ன பண்ணுவா, நமக்கு சகல புவன பிரார்த்தனா காமதேனு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் என்னென்ன வேணும்னு வேண்டாளோ அதையெல்லாம் காமதேனு மாதிரி அலட்சியமா தூக்கி கொடுத்துட்டே இருப்பாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அது சகல புவன பிரார்த்தனா காமதேனு, உலகங்கள்லாம் எனக்கு வேணும், இந்திராஜிகள் தோசை கொண்டு இந்திரம் உலகம் மூவில் வச்சு ஆளுநர் ஆசைப்படுறனோ இல்லையோ, பிராட்டிகிட்ட வந்து கேட்டா எல்லா புவனத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டாக்கே பிரார்த்தனா காமதே எனவும் அவனுக்கு மறுபடியும் இந்திராஜில் ஒருங்கெல்லாம் கிடைக்க முடியாது பண்றான். ஆகினால அப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவள், அவ்வளவு கருணையே வடிவமுடையவள். ஆக அவளுடைய கடாட்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ்யாம் எஸ்யாம் திசி வருதே தேவி திருஷ்டியா தஸ்யாம் தஸ்யாம் அகமானிதான் தன்மதே சம்பதோகா. எந்த பக்கம் பிராட்டி பார்க்கிறாளோ செஞ்சா அவளுடைய திருஷ்டி எந்த இடத்துல யார் மேல விடறதோ, திருஷ்டினான்னா அப்போ அங்கம் கடாட்சம். ஆக பிராட்டியினுடைய கடாட்சம் யார் மேல விடறதோ அவளுக்கெல்லாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமானிகாம் தன்மதே சம்பதோகா. எல்லா செல்வங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் பிராட்டியினுடைய கடாட்சத்துக்கு ஆட்பட்டவனவன், அதாவது அவங்ககிட்ட நான் போறேன் அவங்ககிட்ட போறேன்னு சொல்லி எல்லா செல்வங்களும் ஓடி வந்து சேருமா. ஆக பிராட்டியினுடைய கருணை அவ்வளவு உதந்தது. அப்படியே பிராட்டி என்ன பண்றா, வலது பக்கம் இந்த தப்பு பண்ணிட்டு வந்த அந்த இவனை பார்க்காம பெருமாள் என்ன பண்றா, வலது பக்கம் திரும்புறாள். வலது பக்கம் திரும்பினா வலது பக்கத்துல பிராட்டி ஸ்ரீதேவி இருந்துருக்கா. அவ என்ன பண்றா, ஐயோ பாவம் குழந்தைய மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கருணையினால மன்னிக்க முடியாது சொல்றான். இது ஏதடா உபதிரவம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் என்ன பண்றாள், வலது பக்கம் திரும்பக்கூடாது இனிமே அப்படின்னு இடது பக்கம் திரும்புறார். இடது பக்கம் திரும்பினா அங்க பூதேவி இருக்கான். அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, அர்த்தாபராதினே அபிலட்சணார்த்தம் கங்கேஸ்வரஸ்ய ரமயாதினி வைத்தியமானே. என்ன வயணதே யுவதனம் படிவற்றும் சாது அப்படின்னு கோதாசுரர் சாதிக்கிறார். கோதாறு பூஜையினுடைய அவதாரம் கோவிலா தேவி. அர்த்தாபராஜினிஜனேபிதான் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண கை கூட உளரலேன்னு சொல்லுவா சில பேர். அத மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தவன் அவனை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றான், என்ன பண்றான், அவன் எந்த கால வந்து விழுறான், விழுந்தா பிராட்டி என்ன பண்றா, ரங்கேஸ்வரஸ்திரமயா விஜயமானே, ஐயோ பாவம் என்னை காப்பாத்துக்கும் கருணையினால காப்பாத்துன்னு சொல்றான். காப்பாத்துன்னு சொன்னா பெருமாள் என்ன பண்றான், பிராட்டி கிட்ட அலட்சியமாக இடது பக்கம் திரும்புறான். இடது பக்கம் அப்படின்னா அப்ப என்ன பண்றான், பக்கத்துல இந்த கோதாதேவி இருக்காளே அதாவது பூதேவி, அவ என்ன பண்றா, ஐயோ பாவம் பத்தினோ தப்பு பண்ணான், பண்ண பாவத்தை நீங்க பொறுத்துக்கோ அப்படின்னு உடனே விஞ்ஞாபனம் பண்றான். ஆக பொறுத்து கொள்ள வேண்டியதா வருது. அதனால பார்த்தே பரத்ரபதி திருநாசி இடது பக்கத்துல பூதேவின்னு இல்லாத போனாக்கே ராயண தேவி வதனம் பரிவர்த்திதம் சாது. அதனால என்ன பண்ணுவாரு, இன்னொரு பக்கம் மூஞ்சி இன்னொரு பக்கம் திருப்பாப்பாரு. வலது பக்கமும் பார்க்க முடியல, இடது பக்கமும் பார்க்க முடியல, தன்னை இஷ்டப்படி ஒருவனை தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சாக்கேன். அப்புறம் அப்படிங்கிறா யாதா அபராதம் அனுகம்ப போதே கோதாதேவி அதாவது பூதேவியே நீ பேர்பட்டவள், ஜாதாபராதம் அப்படி எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் கூட அனுகம்பிய போதே அப்படின்ற கருணையினால அந்த தப்பெல்லாம் நீ பொறுத்துக்க அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுத்தாரு சுவாமி. வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் கன்னியன வருதேடி தேவையோகராவி. குழந்தைக்கு பால் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா அம்மா காரி சரிதா, ஒரு சமயம் இப்படி இருக்குது என்ன பண்றது, வெட்டுக்கல் கழிச்சு போடுறது, வெட்டுக்கல் கழிச்சுட்டா உயிரே போறது மாதிரி இருக்கு அவளுக்கு பாவம் தாயா இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்றா, வெடுக்குன்னு எடுத்துட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன் அப்படிங்கிறா. எத்தனை நாளைக்கெல்லாம் கோபம் வருது வந்தாலும் கூட சில நாளைக்கெல்லாம் ஐயோ பாவம் நல்ல பசி, அதனால சில நாளைக்கு உன்னை பால் கொடுக்கலையா கோபம் அதெல்லாம் கழிச்சு விட்டியானி அப்படின்னு வலி பொறுக்காம தாங்க முடியாத இடத்துலயே மறுபடியும் எடுத்து பால் பறக்க முடியாத விட்டு எடுத்து விடுறாவ. ஆக கண்ணியான வருதைகள் எட்டு பேர் ஒரு கடிச்சாலும் கூட அபராதியா எவ்வளவு அப்பதான் அபராதம் பண்ணிருக்கு அந்த குழந்தை, இருந்தாலும் கூட அதை தண்டிக்கணும் போறதுல அவளுக்கு மனசு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பால் கொடுக்குற அவளுக்கு. அத மாதிரி குற்ற பண்ண குற்றங்கள்லாம் மன்னிக்கக்கூடிய சுவாவம் உடையவர் அவள் அப்பேற்பட்டவர் அப்படின்னு. அதான் கோதாதேவி, கோதாதேவிக்கு பூதேவியுடைய அவதாரம். அதே பூதேவியை பத்தி பூஸ்திரியில சொல்ற காலத்துல சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டு பண்ணாக்க, விஸ்ராணித அபயகரம் வசுதேச பூதின் விஸ்ராணித அபயகரம்ங்கிறார். எல்லாருக்கும் அபய பிரதான மண்டலத்திலேயே ஈடுபாடு உடையவள் பூதேவியானவன். ஒருத்தம் தப்பு பண்ணிட்டு பெருமாட்டை ஓடி வந்தான்னா அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றான், பிரத்யேகம் அப்தனியுதி அபிதுருவிய போகாது பிராப்தே விபாக சமயே ஜென்றானுபாது கடாபராத நிவகாது சைதஸ்ய ஜந்தோஹோ கந்தும் முகுந்த சரணோ சரணம் சமாத்தம். பூதேவி நீ எப்பேற்பட்டவர் தெரியுமா, சுவாமி அழகாக சாதிக்கிறார். பிரத்யேகம் அப்தனைய தேகி அபி துரியோகாது, இவன் பண்ண பாபம் கோடிக்கணக்காக நிமிடத்தில் பண்ண பிள்ளை பாபங்கள் இருக்கு, அந்த பாவங்களை அனுபவிச்சு ஜெயிக்கிறது முடியாத காரியம். சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, அவனவன் பண்ண பாவத்தெல்லாம் அவன் அனுபவிச்சே ஜெயிக்கணும் பாவமோ புண்ணியமோ. அப்படி அனுபவிச்சு ஜெயிக்கிறது வர காலத்துல இவன் கோடிக்கணக்கான வருஷமாக பண்ண பாவங்கள் இருக்கேன், இதெல்லாம் அனுபவிச்சு போக்கவே முடியாது. பிராப்தே விவாக சமய ஜனிதாங்குதா பாசு அப்படி இருக்கிற காலத்து தப்பு நிறைய பண்ணிவிட்டு கடைசியில அதை அனுபவிக்க வேண்டிய தாபம் எல்லாம் சேர்ந்து இவனை புடுங்கிறது, எல்லா பாவங்களும் சேர்ந்து இவனை கஷ்டப்படுத்துகின்ற காலத்துல அப்பதான் அனுதாபம் வருது. ஐயோ தெரியாம அதந்த காரியத்தை பண்ணேன், தெரியாம இந்த காரியத்தை பண்ணேன், தெரியாம அவனை கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு அப்பதான் அனுதாபம் வருது. அப்ப அனுதாபம் வந்த உடனே என்ன பண்றான், அது பலி பலம் அதுக்கு பலம் கொடுக்கிற சமயத்தில் அனுதாபம் வந்த உடனே என்ன பிரயோஜனம், அதுக்காக என்ன பண்றான், சைதஸ்தோகம் இப்படி எல்லாம் புடுங்கி திங்கிறத நான் பண்ண பாவங்கள் எல்லாம் நான் எப்படி பழப்பேன் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி போய் வேற வழி இல்லாம என்ன பண்றான், விழுந்தடிச்சுட்டு பெருமாள்கிட்ட ஓடி வரான். பெருமாள்கிட்ட ஓடி வந்தா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாங்க, சோ பாபி உன்னை இன்னும் நரகத்துல போடணும் உன்னை இருக்க நிக்காது அப்படின்னு கோச்சுக்கிறார். கோச்சுக்கிற சமயத்துல பெருமாள் அவர் என்ன மூஞ்சி பார்க்கப்படாததுக்கா அவர் வரது பக்கம் திரும்பினார்னா பிராட்டி அவனை சமிக்கணும் அப்படின்னு சொல்றான். இடது பக்கம் பாத்தீங்கன்னா கோதாதி என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, கந்தும் முகுந்த சரணவு சரணம் சமாத்வம். நீ இந்த குற்றங்களெல்லாம் அவசியம் கொடுத்துட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுவான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியில அவன் சேர்க்க முடியாத, எம்பெருமானை ஏற்றுக்கொள்ள முடியாத பண்றா பாட்டி அத்தையப்பட்டவள் நீ. அதனால அவள் என்ன சிறியவர் செய்த இருவழையெல்லாம் பெரியவராயின்னு பொறுப்பு கிடையாங்கிற அவர்களையோ, அது மாதிரி பண்ண பாபத்தெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தை பண்ண பாபம் தானே அது. லோகத்துல குத்தம் பண்ணாத யாருக்கா பாட்டி? பூதாவி பூதேவியினுடைய அவதாரம் தான் சீதாதேவி. சீதாதேவி என்ன சொல்றான், நகச்சின் நாபராஜின். உலகத்துல குத்தம் குத்தம் பார்க்க போனா சொல்றீங்க, குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவான். குற்றத்தை பார்த்து ஒருத்தர உறவு கொண்டாடுறது முடியாது. ஏன் கேட்டா எல்லாருக்கும் ஏதாவது குற்றம் இருந்துட்டே இருக்கும். அதனால நகச்சின் நாபராஜதி, உலகத்துல குத்தம் பண்ணாதவளே யாரும் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அது சீதாதேவி எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, பெருமாள் ராவணவதம் பண்ணியாச்சு. ராவணவதம் பண்ணிட்டு வெற்றிகரனாக இருக்கிற காலத்துல ஓடி வந்து ஹனுமான் இதுல அசோகவனத்துல பிராட்டிக்கிட்ட ஸ்ரீராமதேவன் வந்து குதிக்கிறார். அப்படியே ராவனுடைய வெற்றி சொன்னவொடனே சந்தோஷம் தாங்கல்ல பிராட்டிக்கு. இப்போ இப்ப சொந்த செய்தியை நான் கஷ்டப்படுத்துகிறேன் எனக்கு நீ சொன்னேப்பா, உனக்கு நான் என்னதான் கொடுக்கணும்னு தெரியலையே, கேடு எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப ஹனுமான் கேட்கிறார், எதை கேட்டாலும் கொடுப்பாடா அப்படின்னா, கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த ராட்சசிகள்லாம் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இதெல்லாம் அப்படியே காலால தேச்சு அப்படியே தூசி மாதிரி பண்ணி இப்படியே பறக்க ஒண்ணு இதுல சமுத்திரத்தில் போக முடியாது, ஊதி தரணும் அவளை, அப்படி இல்லாத சீட்டு கட்ட போறேனா என்ன எனக்கு பர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு கேக்குற ஹனுமான் சரியது ஒளி பிராட்டிக்கிட்ட தெரிஞ்சா. அப்ப பிராட்டி சொல்றா, ஐயோ பாவம் ராஜசம்சேவசியானாம் பட்டாபிராணாம் பிரபங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின் அபராஜதி. ராவணன் கூலி கொடுக்குறான், கூலிக்கு மாறி அடிச்சுட்டு அதுகிட்ட வேலை செய்யறதுகள், அது என்ன பண்ணுனா அதெல்லாம் வந்து பண்றதுகள், அதுக்கு என்ன தெரியும் பாவம். அதனால அவள் வந்து கொலைக்கு உரியவள் தான், குறைகண்டதான் மரணம் என்ன கொடுக்க வேண்டியதான் அவளுக்கெல்லாம். இருந்தாலும் கூட தானா பண்ணல, ஆனா இன்னொருத்தன் தூண்டி சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அது மாதிரி பண்றது கதைகள். அதனால நீ என்ன பண்ணணும், அதிர்ஷ்ட நீ காரியம் கர்ணம் ஆறியேனா அந்த குத்தங்களை தான் பொறுத்துட்டு நீ விட்டுடுப்பா தயவு பண்ணதுக்கிட்ட அப்படின்னு ஹனுமானத்தையே பறிக்கிறாள் சீதா பிராட்டி. ஏன்னு கேட்டா நகஸ்தின் நாகராஜி குற்றம் பண்ணாதவா யார் இருப்பாவதுல இருக்கா? எல்லாரும் குற்றம் பண்ணவாதான், நீயும் குற்றம் பண்ணுவான், நானும் குற்றம் பண்ணுவான், ராவணும் குற்றம், எல்லாரும் குற்றம் பண்ணுவதாங்கிறாள் இப்ப சீதா பிராட்டியே. தெரிஞ்ச ஹனுமான குற்றம் பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, ஜடி பிரம்மச்சாரி நீ உன் தோல் மேல ஏதோ நான் கொண்டு அக்கங்களை ராமகண்ட கொண்ட விட்டுறேன்னு வந்து சொன்னையோ இல்லையோ, நீங்க அப்படி சொல்லலாமானி, அதுவும் உனக்கு குற்றம் தான். இப்படி ஒவ்வொருத்தையா குற்றத்தை சொல்லுகிறாள். ஆக இப்ப பூதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, அவளுக்கு கருணையே வடிவமானதோட கூட எல்லா குற்றங்களையும் பொறுக்க வேணுங்கிற எண்ணம் உடையவள். அதனால பெருமாள் எதிர்க்க வந்த அந்த பாபி கிட்ட கோவிட்டுக்கிட்டு இடது பக்கம் திரும்பினாருனாக்க, உடனே பூதேவி என்ன பண்றா, ஐயோ பாவம் அவளை கொடுத்துங்க, குற்றங்களை பொறுத்துக்கிட்டு அவனை ஏத்துருங்க அப்படின்னு சொல்றான். சரி ரெண்டு பக்கமும் பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் இப்படி பிராணம் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றாரு, கோபத்துல இட்டு கீழே முடியறான். கீழே புரிஞ்சா அங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கி பாதுகேவாம். திருவடியில ரெண்டு பாட்டிகள் ரெண்டு பேர் இருக்கா, அது பாதுகாதேவிகள் ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா. அந்த பாதுகாதேவிய பார்த்த உடனே பாதுகாதேவி என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, ஐயோ பாவம் இது பண்ணிவிட்டா, வா பெருமாள் சேர்ந்து உன்னை காப்பாத்தி வைக்கிறேன், இவனை காப்பாத்துங்க நீங்க அப்படியே பெருமாள் தேவையில் அவனை சேர்த்து விட்டு பெருமாளே அவனை காப்பாத்த முடியா பண்ணி விடுறான் பாதுகாதேவி. ஆகையினால பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டவள் எப்படின்னு கேட்டவனா, பாதையோ சரசிஜா வசுந்தரே பாதையோ சமணி பாதுகேவாம். என்ன எம்பெருமானுக்கு இரு பக்கங்களிலும் ஒரு பக்கம் லட்சுமியும் ஒரு பக்கம் பூதேவியுமா இருக்கா? அப்படி இருக்கிற காலத்துல கீழே பாதையோ பெருமாள் குனிஞ்சாருனா அடியில மணி பாதுகேவாம். நீங்க பாதுகள் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கு, இப்படி இருக்க இப்படி ரெண்டு பேரும் இங்க மூணு பேர் இல்லாத போனாக்க நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், பின்னாடி நான் பண்ண தப்பு பெருமாள் வந்து உடனும் வரக்கூடியதான ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கா கூட்டம் கூட்டமாக, அவளுக்கு எல்லாம் ஆறு கதி. ஆக பிராட்டி பாதுகா தேவியே நீ இல்லாத போனா அவளுக்கு எல்லாம் யாரும் கேட்டியே இல்லை. அதனால ஆக எம்பெருமான் தன் எதிரே வந்த இந்த பாபியான சேதனனை பார்த்து அவன் முகத்தில் முழிக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு முழிக்காம வலது பக்கம் திரும்பினாருனாக்க, அங்க இருக்க முடியாத சீதேவியானவள் மகாலட்சுமியானவள் ஐயோ பாவம் அவங்கிட்ட கருணை காட்டுங்களை நம்ம குழந்ததானே அப்படிங்கிறா. சரின்னு அவகிட்ட கோஷிக்கின்ற இடது பக்கம் திரும்பினாக்க அங்க பூதேவியானவள் அவன் பண் தப்பு பண்ணிருக்கான் வாஸ்தவம் தான், அந்த தப்பெல்லாம் பொறுத்து முன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்றான். சரிதான் இந்த பக்கம் அந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு கீழே குனிஞ்சார்னா பாதுகாதேவியானவன் வந்த சேரனை இழுத்து பிடிச்சி பெருமாதேவியில வந்து சேர்த்து விட்டுருக்கான். இவ்வாறு உங்க தெருவில வந்து சேர்த்து விட்டாங்கன்னே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரொம்ப சேர்ந்தது, நீதான் காப்பாற்றணும் அப்படிங்கிறா பாதுகாதேவி. சரின்னு அந்த பக்கமும் பார்க்க வேண்டாம், நேரையே மறுபடியும் பாக்குறாரு. பார்த்தா அந்த சேதனை என்ன பண்றான், என் அப்பனே நாராயணா நான் வேற ஒன்று புகழ்ந்துள்ளா வடியேன், எந்தவான என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை, முன்னாடி கீழே மருந்து புகுந்தேன், திருவிழில வந்து விழுந்துட்டேன், சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு பேசி நான் எப்பேற்பட்டவன், நான் அது பாபங்கள் கொண்டிருந்தாலும் கூட இனிமே எப்பொழுதும் உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன், அதாவது இந்த சாஸ்திரங்களில் சொன்னப்பட்ட விஷயங்கள் என்னென்ன உண்டு சுத்தி ஸ்மதிகள்ல அதுபடி சொன்னபடி நான் நடப்பேன், இனிமே நான் சுத்தி ஸ்மதிகளை எது வாண்டான்னு சொல்லித்தோ வேண்டாம்னு சொன்னதெல்லாம் இனிமே நான் செய்ய மாட்டேன், அதனால நீ என்ன அவசியம் காப்பாற்றணும், என்னுடைய ஆத்மாவை சொருபத்தை ஆத்ம சொருபத்தை அது உண்மை சேர்ந்தது, அது அதனால உங்கள்கிட்டயே திருப்பி நான் சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய ஆத்மாவை, நான் இதுவரை எதுவும் நம்ம காப்பாற்றிக்க முடியும், இந்த பாவத்தெல்லாம் பிராயசம் பண்ணி போகிக்க முடியும் அப்படின்னு முயற்சித்தேன், முயற்சித்தாலும் ஒரு பிராயசம் பண்ண ஆரம்பித்த இன்னும் பத்து தப்புகள் வந்து சேர்றது, இன்னும் பாவம் சேர்ந்துட்டே இருக்கு, அதனால கோடிக்கணக்கான நிமிஷத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள் எல்லாம் போக்கி என் ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னால முடியாது, ஆனால் என்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பொறுப்பையும் உங்களுடைய திருவடியிலேயே நான் சமர்ப்பிக்கிறேன், அதனால இதனால் கிடைக்கக்கூடிய பலன் எதுவா இருந்தாலும் அந்த மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் அந்த பலத்தெல்லாம் உம்முடைய இதனுடைய சமர்ப்பிக்கிறேன், எல்லாம் உண்மையே சேர்ந்தது, அதனால நீ என்ன காப்பாற்றவனும் என்று நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று அவன் சரணடைகிறான். சரணடைஞ்ச உடனே பெருமாளுக்கு மனதில் அப்படியே தயையானது பொங்கி எழுகிறது, எழுந்த உடனே அவனை பார்த்து போ சாந்தம், இது உள்ள பண்ண பாபங்கள்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இனிமேல் தேகாவசானத்துல நீ அவள் முக்தோபவ, கடைசி காலத்தில் நீ என்ன பண்ணுவேன் தீவுண்டத்துக்கு வந்து சேருவாய் அப்படின்னு அவனை அனுகிரகிக்கிறான். இப்படியாக பிரபுத்தி பண்ணுவனை காப்பாற்றக்கூடிய ஒரு முறையை சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் வைத்து நமக்கு அழகாக சித்தரிக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறியலாம். சமாகமம் சக்தையோர் தனுஜ வைரிணப்பதே வித்யோரிய பராவராத்மோ. ஸ்லோகம் 768. பாதுகே பவபய பிரதிபயோ பாவயாமைவயோ சமாகமம் சக்தையோர் தனுஜ வைரிணப்பதே வித்யோரிய பராவராத்மோ. மொத்தம் மோட்சத்தை அடையணும் சொன்னாக்க அவனுக்கு ஞானம் அவசியம், அதாவது ரிக்வேதம் முறையே ரிக்வேதம் ரிக்வேதம் சாமியங்கள் சொல்லப்பட்ட உபநிஷத்துகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தத்துவ ஞானமானது இவனுக்கு ஏற்படணும். அப்படி தத்துவ ஞானம் ஏற்படுறது இதுல உபநிஷத்துகளாலையும் சரி பிரம்மசூத்திரத்தினாலேயும் சரி நமக்கு ஏற்படும் வியாச பிரம்மசூத்திரத்தினால காலட்சேபம் பண்ணி விடயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக சுரூப ஞானம் நமக்கு ஏற்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக எம்பெருமானத்தில் பக்தியோ பிரவத்தியோ பண்ணுகிறோம் தெரிஞ்சுதான். ஆக சுரூப ஞானம் ஏற்பட்டா யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி அதனால பகவத் சாட்சாத்காரம் பண்ணி எம்பெருமான கடைசியில் அடையலாம்னு சொல்றது சாஸ்திரம். ஆக அதுக்கு பரவித்யா என்று பெயர். ஆக பிரபத்தியும் பக்தியும் பரவித்யாக இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. இந்த புராணாதிகள் இந்த பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாம் என்ன பண்றது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா சத்திய ஞானத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கறது வேதங்கள் எல்லாம், அதனால அவர்களுக்கு எல்லாம் அபரவித்யே ஒரு அந்த ஞானத்திற்கு. ஆக இந்த பரவித்யா அபரவித்யே இது ரெண்டும் இருந்தால்தான் அவன் மோட்சத்தை அடைய முடியும் என்பது சித்தாந்தம். அப்படி அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகாக சாய்கிறார். இப்பொழுது ஸ்லோகத்தை பார்ப்போம். பாதுகே பவபய பிரதிபயோ பவயாமேவயோ சமாகமம். நீ பாதுகாதேவி இவையோகோ சமாகமம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க ரெண்டு பாதிகளும் பிரம்மன் வாண்டிய திருவடியங்கள சேர்ந்து இருக்கு, சேர்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க எப்பேற்பட்டவள் நீங்கள் அப்படிங்கட்டா பவபய பிரதிபயோகோ, சம்சாரத்தில் ஏற்படக்கூடியதான பயம் என்ன உண்டோ அதெல்லாம் அதுக்கு எதிரடியா நீங்கள் இருக்க, சம்சார பயத்தை போச்சு மோட்சத்தை கூடி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க ரெண்டு பேரும் இருக்க. எங்க இருந்துருக்க நீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, யாரு மோட்சத்தை கொடுக்கணுமோ அவங்ககிட்டயே இருக்க. சக்தையோ தனுஜ வைரின் அப்பதே என்ன தனுஜ வைரினகம் என்ன அசுர சத்ருவா இருக்கும் ஞான எம்பெருமானுடைய திருவடியில சக்தையோ எப்போதும் சேர்ந்து இருக்க. நீங்க சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நீங்கள் மோட்சத்துக்கு கிடைக்க முடியாது பண்றதுக்கு வேண்டியது என்ன உண்டோ பரவித்யா அபரவித்யன்னு சொல்லுவோமோ இல்லையா, அந்த பரவித்யா அபரவித்யா சுரூபமாகவே நீங்கள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். வித்யோ பராவராத்மனோகம் பரவித்யா அபரவித்யினுடைய சுரூபமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக பராவர வித்யை சுரூபமாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களை நான் சேவிச்சாக்க நீங்கள் எங்களுக்கு சத்து ஞானத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் மோட்சாந்த ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடியதான பக்தியோ பிரவத்தியோ பண்ண முடியாத பண்ணி எனக்கு மோட்சத்தை அளிக்கிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ரங்கசீமணி ரதாங்க லட்சுமணான் சிந்தையாமி தபனீய பாதுகே தாபதோஷ சமனாய தத்வதே சக்கரவாக நிதனம் கிருவாஸ்பதம். ஸ்லோகம் 769. ரங்கசீமணி ரசாங்கலட்சுமணஹா சிந்தயாமி தபனீய பாதுகே தாபதோஷ சமனாய தத்வதே சக்கரவாக நிதனம் கிருவாஸ்பதம். ரங்கசீமணி, ரங்கசீமன்னா ஸ்ரீரங்கம் சொல்லிதான், அந்த ஸ்ரீரங்க ரங்கத்துக்கு எல்லையா இருக்கும் ஞான அந்த ஸ்ரீரங்க பிரதேசத்துல ரசாங்கலட்சுமணஹா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான் ரங்கநாதன். அவன் எப்பேற்பட்டவன், சக்கர தாழ்வானோடு கூடி இருக்கான், திரு கையில சக்கரத்தை சாதிச்சுட்டு இருக்கான். அதனால ரசாங்க லட்சுமணஹா சக்கராயுதத்தை தரித்து கொண்டிருக்கும் முடியான ரங்கநாதனுடைய தபனி எப்போ அதுக்கே பல பல மின்னுகின்ற ரங்கமயமான பாதிகள் இருக்கேன். அந்த பாதிகளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சக்கரவாக நிசனம் பாவையாமிங்கிற கடைசியில் இது சக்கரவாக பறவைகளோடு சொல்லும்படியாக இருக்கு. ரங்கநாதன் தெருவில் இருக்கும்படியான ரெண்டு பாதிகளும் பாதிகள் இல்லை, சக்கரவாக பறவை தான் பெருமாள் தெருவில் வந்து சேர்ந்திருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாபதோஷ சமனாய தத்பதே சாபதோட சமனாய, இந்த சக்கரவாக பட்சிக்கு சாபம் இருந்தது, அந்த சாபத்தை போக்கிறதுக்காக ரொம்ப ரங்கநாதனுடைய திருவிழில வந்து விழுந்திருக்கோன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு. என்ன சாபம் அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், ரங்கநாதன் சீதையை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல சக்கரவாக பிறகு ஜோடியா இருந்துட்டு அவர்கள் கூடுதல் சேர்ந்து இருப்பதை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் துக்கம் தாங்கல. துக்கம் தாங்காத போது என்ன பண்ணார், அது ரெண்டுகளையும் ராத்திரில நீங்க ரெண்டு பேரும் சேரப்படாது அப்படின்னு சபிச்சுட்டாரான் ராமன் அந்த காலத்துல. அந்த சாபத்தினால ரெண்டு பேரும் சேராம ராத்திரி வேலை ரெண்டு பறவைகள் என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க, பக்கத்திலே உட்காந்து இருக்கும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது, ஆண் துறை எங்க இருக்கு பெண் தெரியாது, பெண் துறை எங்க இருக்குன்னு ஆண் துறைக்கு தெரியாது. இப்ப பார்த்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் என்ன பண்ணுவோம், கத்திட்டே இருக்கும் ராத்திரி முழுக்கிறோம் போகுது இப்படி ஒருப்பாடு தான் ரெண்டு சேர்த்துக்கும் அப்புறம் தான் தெரியும் இவருக்கு. அத மாதிரி ராமனுடைய சாபத்தினால ஏற்பட்ட அந்த தோஷம் இருக்கும் இல்லையோ, அதை போக்குறதுக்காக சாபதோஷ சமனாய அந்த பாதுகாப்பு சாபத்தினுடைய தோஷமானது போகணும் என்பதற்காக தத்பதே கிருதாஸ்பதம் எம்பெருமானுடைய திருவடியில வந்து அதே தனக்கு இடமாக வந்து உட்கார்ந்து சக்கரவாக மிதனம் இருக்கு, சக்கரவாக புருஷனுடைய ஆண் பெண் இரட்டைகள் அதுகள் வந்து இங்கே எம்பெருமானுடைய திருவடியே வந்து உட்கார்ந்துருக்கோ அப்படின்னு நான் பாவையாமி நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்துல ராமசாபத்தினால ராத்திரியில் சேராமல் இருக்கும்படியான ஒரு சாபத்தை பெற்ற சக்கரவாக பறவைகள் ரெண்டு அந்த சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக எம்பெருமானுடைய திருவிழா வந்து சேர்ந்திருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. உங்க ரெண்டு பேரும் பெருமாள் இருக்கிறத பார்த்தா எனக்கு என்று இந்த ஸ்லோகத்தில சுவாமிஜி அனுபவிக்கிறார். தட்சிணோத்தர வெதிக்கிரமோஜிதே பத்ததி இவ மயூக மாலினஹா. ஸ்லோகம் 770. மானயாமி ஜகதஸ்தமோபஹே மாதவஸ்ய மணிபாதுகே யுவாம் தட்சிணோத்தர வெதிக்கிரமோஜிதே பத்ததி இவ மயூக மாலினஹா. ஏ பாதுகாதி, நீ எப்படி இருக்க, தட்சிணாயணம் உத்தராயணம் போல இருக்க, அதாவது எம்பெருமான் பாதியை சாத்திக்கிட்டு தென்புறமாகவும் வடபுறமாகவும் மாற்றி மாற்றி நடப்பதற்கு ஏற்றவர்களாக நீ இருக்க. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுவானாக்க, சூரியன் தட்சிணாயணத்துல தெற்கு பக்கமாகவும் உத்தராயணத்துல வடக்கு பக்கமாகவும் நகர்ந்து நடப்பது போல எப்படி உலகத்துக்கு பிரகபரப்பாக நடந்து உலகத்துக்கு பிரகாசத்தெல்லாம் கொடுக்கிறானோ அதுபோல நீ இருக்கிறாய் அப்படிங்கிறார். மானய ஆமி ஜகதஸ்தமோபகே மாதவஸ்ய மணிபாதிகே இவாம் மாதவஸ்ய மணிபாதிகே எம்பெருமானுடைய மணிபாதிகே பொன்னாலான அழகான மணிங்கிறத பாதுகா தேவியே இவாம் நீங்கள் எப்படி இருக்க உங்களை எப்படி நினைக்கிறனா அப்படின்னு கேட்டவனா, ஜகதஸ்தமோபகே உலகத்தினுடைய இருளை போக்குவதற்காக நீங்க இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்க முடியாத இருள் அப்படின்னா அறியாமையாகிற இருளை உன்னை வந்து அவள் சேவிக்கிறாளோ அவளுக்கு அறியாமையாகிற இருளை நீங்கள் போக்குறீர்கள். அப்பே இருளை போக்குவதாக உங்களை நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு கேட்டோம்னா, க்ஷணோ திலகதி கிரமோஜிதேன் பத்ததி இவ மயூகமாரினான் மயூகமாரி கிரணங்கள் நிறைய கிரணங்கள் உடையவான சூரிய பகவான் சென்றுதான் அவன் தட்சிணாத்திர கதிக்கிரமோஜிதே அவனுக்கு தட்சிணாயணத்துல தட்சிண தெற்கு பக்கமாகவும் உத்தராயணத்துல வடக்கு பக்கமாகவும் செல்வதற்கு உசிதமான மார்க்கத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள். தட்சிணாயணம் உத்தராயணம் என்று தட்சிணாயணம் உத்தராயணம்னு அது காட்டுறது. அதுபோல நீங்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, தட்சிணாயணம் உத்தராயணமோன்னு சொல்ல முடியாத இருந்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு கதியும் பெருமாள் வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் நடந்து செல்வதை வைத்து அதன் மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் நல்ல அறிவை கொடுக்கறது மாதிரி தெரியறது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல. ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கனக பாதுகாத்வயி சத்யபூதி வழி வதாதிருஷி சந்ததா சமவிபாகமாசிதா. ஸ்லோகம் 771. ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கனக பாதுகாத்வயி சத்யபூதி வழி வதாதிருஷி சந்ததஸ்தமிதாகமாச்சிதா. பாதுகா தேவியின் உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, நீ ரங்கநாதபதையோரலங்கையா ரங்கநாதனுடைய செருவழிக்கு ஒரு அலங்காரமா இருக்க நகை மாறி இருக்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராஜதே கனக பாதுகா துயி ரெண்டும் தங்கமயமான பாதுகைகள். அதனால ரங்கமயமான பாதுகைகளை பெருமாள் சாத்தினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, எங்க பெருமாள் தங்கமயமான ஆபரணத்தை சாத்திக்கிறாரோ இல்லையோ அது மாதிரி இல்லாத ஆபரணத்தை சாத்தின் இருக்காரோ அப்படின்னு அழகாக திருவடியங்களே நீ தவ சாதிக்கிறேன் அப்படின்னு. அது மாத்திரமில்ல, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுக்கு விபூதி தயம் ரெண்டு விபூதி விபூதினா ஐஸ்வர்யம் இருக்கும். இருவகையான ஐஸ்வர்யம் எம்பெருமானுக்கு உண்டு. அதாவது போக விபூதி என்னும் லீலா விபூதி என்னும். கீழே இருக்க முடியாத பாகத்துக்கு லீலா விபூதினு பேரு, மேலே இருக்கிற பாகத்துக்கு போக விபூதினு பேரு. உலகம் எல்லாத்தையும் நாலு பங்கு போட்டாக்க, மூணு பங்கு போக விபூதி, ஒரு பங்கு லீலா விபூதி. பாதோ செவிஸ்வாதானி திருபாத சியாமுதன் திவீர் புழுதுமே சொல்றது. இதெல்லாம் கால் பாதம் கால் பங்கு, மேல இருக்கிறது முக்கால் பங்கு அப்படின்னு சொல்லுவது. அப்படி முக்கால் பங்கும் கால் பங்குமா இருக்க முடியாத ரெண்டு ஐஸ்வர்யம் இருக்கேன். இந்த ரெண்டு ஐஸ்வர்யங்களும் பேசுகின்றது. என்னன்னு கேட்டா, நான் பெருமாளை கைகறி பண்ணணும், பெருமாளுக்கு பாதுகையா போகணும்னு ஆசைப்பட்டது. அதனால பெருமாளுக்கு பாதுகையா போகணும்னு ஆசைப்பட்டு இந்த ரெண்டு விபூதியுமே எம்பெருமானுடைய திரு ரங்கநாதனுடைய திருவடியின் கீழே பாதுகளாக வந்து சேர்ந்தனவோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது சமமா இருந்தா ரெண்டையும் சொல்லலாம், ஒன்னு முக்கால் ஒன்னு கால். அப்படிங்கிற காலத்துல பாதையாக ரெண்டும் ஆசிரியர் எப்படி சொல்ல முடியும்? பாதையை ரெண்டும் எப்பேற்பட்டது, ரெண்டும் சமமா இருக்கு. பாதையை ரெண்டும் சமமா இருக்கிறதுனால அந்த ரெண்டு விபூதிகள் என்ன பண்ணிட்டு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ரெண்டு சமமாக ஆகி பாதையின் கீழ் பாதையை உருவமாக ரங்கநாதனுடைய கீழே ஒன்று சேர்ந்தனவோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆகவே பாதுகா தேவி, நீ யாரும் கேட்டா எம்பெருமானுடைய போக விபூதியும் நிலா விபூதியுமாக ஐஸ்வர்யமாக வளர்ந்தராய், அதே சமயத்தில் திருவடிக்கு பொன்னான ஆவரணம் போலயும் வழங்குகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். தத்தப்பரம் மதுமிதான் பிரதிபாதயந்தியௌ மானோபபத்தினயதே மணிபாதுகேத்வே அன்யோன்ய சங்கனிவசாத் உபபன்னசர்யாம் ஆஜ்யாம் ஸ்ருதிஸ்மிருதிமயீம் அவதாரயாமி. ஸ்லோகம் 772. சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதயந்தௌ மானோபபத்தினயதே மணிபாதுகேத்வயே அந்யோன்யசங்கதிவசாத் உபபன்னசர்யாம் ஆஜ்யாம் ஸ்ருதிஸ்மிருதிமயீம் அவதாரயாமி தே. இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ரெண்டு விபூதிகளாக இங்கே இருக்கிறேன்னு சொன்னார், ரெண்டு பாதிகளையும். இப்போ அந்த ரெண்டு விபூதியும் நமக்கு எப்படி தெரியுது, பிரமாணங்களால் நமக்கு தெரியுது. பிரமாணங்கள் நமக்கு என்ன அப்படின்ட்டா, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் தான் பிரமாணங்கள். ஆக அந்த ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான பிரமாணங்களாக நீங்க ரெண்டு பேரும் இருக்க என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கி வர்த்ததே ஆஜாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி நவைஷ்டவா என்று சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்யா, பெருமாள் சாதிக்கிற ஸ்ருதி வேதங்களும் ஸ்மிருதி அதை ஒட்டி மகர்ஷிகள் செய்த ஸ்மிருதிகளும் மமை வாஜ்யா என்னுடைய உத்தரவுகள் அவைகள்லாம் தெரிஞ்சுதான் எஸ்தாம் உள்ளங்கி வர்த்த அதை யாரும் மீறி நடக்கவே கூடாது. அவன் மீறி நடந்தான்னாக்க அவன் என்னுடைய உத்தரவை மீறினவனாக ஆறான். என்னோட உத்தரவை யார் மீறானோ அவன் எனக்கு துரோகி, நான் சொன்னபடி நடக்காதனால. அதனால் அவன் என்னிடத்துல பக்தியாக என்ன காரியம் பண்ணாலும் கூட அவனை நான் வைஷ்ணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். வைஷ்ணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணுவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அர்த்தம். என்ன சர்வேஷாமே லோகானாம் பிதா மாதாக மாதவா என்று எம்பெருமான் தான் நமக்கு தாயின் தந்தையாக இருக்கான். ஆனால் தாயின் தந்தையாக இருக்க முடியாத எம்பெருமான் எவனோ தன் மீறி நடக்கிறானோ, சிறுஸ்திரிகளை மீறி எவன் நடக்கிறானோ அவன் என்னுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தகப்பனா நான் சொன்னபடி கேட்காதவன் நீ என் பிள்ளை இல்லை, நான் பெத்த பிள்ளை இல்லை, போ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றது போல பெருமாள் சாதிக்கிறார் இங்க. அதனால நாம் எவ்வளவு அர்ச்சனை பண்ணாலும் சரி, எவ்வளவு மண்டகப்படிகள் பண்ணாலும் சரி, அதனால பெருமாள் சந்தோஷப்படுறதை விட அவன் சொன்னபடி அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டு அவன் சொன்னபடி நடந்தாக்க எம்பெருமான் நம்ம உகக்கறான்னு தெரியுது. அதனால சுத்தியஸ்வரர்கள் சொல்ல அனுஷ்டானங்களை நாம் ஏற்று நடக்கணும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட சுத்தியஸ்மிருதிகள் நின்றும் எம்பெருமானுடைய கட்டளைகள், அந்த கட்டளை போல இருக்கிறாய் நீங்க பாதுகைகள் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான கட்டளாக இருக்காய் சொன்னாரோ இல்லையோ, அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கும் இந்த பாதிகள் ரெண்டுக்கும் பொருத்தமாக மூணு விசேஷத்தை சாதிக்கிறார். என்ன அப்படிங்கிட்டா, சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதையன் தெவ் அப்படின்னு ஒன்றும், மானோபபத்தி நியத்தே அப்படின்னு ஒன்றும், அந்யோன்ய சங்கதி வசாது உபபன்னசர்யாம் அன்னோன்ய சங்கதி வசாத் என்று மூணு திருசாக எடுத்து காட்டார். அதில் பாதுகையை பற்றி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டா, சாட்சாத்பதம் மதுவிதா பிரதிபாதையன் தெவ் மதுவிதா அப்படின்னா மதுசூதனான எம்பெருமான் அவனுடைய பதம் திருவடி. அந்த திருவடி என்ன பண்றது இந்த பாதை அப்படின்னாக்க, சாட்சாத் பிரதிபாதி என்று நேராக நமக்கு எடுத்து காட்டுறது, நமக்கு காட்டுறது ரங்கநாதனை அழைச்சின்னு வருது. அழைச்சின்னு வந்தா பெருமாள் நாம் தெரிவிக்கிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவடியுங்கிற இந்த பாதுகை இருக்கு. பாதுகை தானே நம்ம வந்து ஊருக்கு வெளியில உற்சவங்களுக்கு அழைச்சின்னு வருது. ஆகையினால இந்த பாதுகாதியானவள் என்ன பண்றா அப்படிங்கிட்டவனாக எம்பெருமானுடைய திருவடியை நமக்கு சாட்சாத்தாக எடுத்து காட்டுறா அப்படின்னார். இன்னும் எப்பேற்பட்டது இந்த திருவடி அப்படின்னு கேட்டா, பாதுகைகள் எப்பேற்பட்டவைகள் அப்படின்னு கேட்டா, மானோபபத்தி நியதே, மானோபபத்தி நியதே மானம் அளவு சரிதா. பெருமாளுடைய திருவடி எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பாதைகள் இருக்கு சரிதான். அதே மாதிரி உபபன்னமாகவும் இருக்கு, அது பொருத்தமாகவும் இருக்கு. ஆக திருவடியினுடைய ஏற்றவாறு அளவுடையதாகவும் திருவிழிகளுக்கு மேடுபள்ளங்கள் எல்லாத்துக்கும் சரியா அமைஞ்சிருக்க முடியாத பொருத்தமாகவும் அத மாதிரி இருக்கு இந்த பாதிகைகள் வேண்டும் அப்படின்னார். இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்யோன்ய சங்கர வசாது உபபன் அஜர்யான், இந்த ரெண்டு பாதிகையும் ஒன்றோட சேர்ந்து ஒற்றுமையாக எம்பெருமான் திருவிழில சேர்ந்து இருந்துகிட்டு எம்பெருமான வெளியிடங்களுக்கெல்லாம் அழைச்சின்னு வருது. ஆனா அதுக்கு ஏற்றபடி பெரும்பமான அழைச்சல் போறதுக்கு எம்பெருமானுடைய நடை இருக்கோ இல்லையா, அந்த நடைய அதுக்கு தகுந்தபடி ரொம்ப மீறி போகாமல் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ரெண்டு பேரும் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு பெருமாள் போகணும்னாக்க இந்த அடியை தூக்கி அங்க வைப்பார், அப்புறம் அந்த அடியை தூக்கி இப்படி வைப்பார், இப்படி ஒத்துமையாக மாறி மாறி பெருமாளை அடிவைக்க முடியாத பண்ணி அப்பேற்பட்ட பெருமாளுடைய அடிவைப்புகளை ஒழுங்கான வேளாக நடத்துகிறது இந்த ரெண்டு பாதைகளும். அப்ப ஏற்பட்ட இந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க, ஸ்ருதினா வேதங்கள், ஸ்மிருதினாக்க பன்னாதி ஸ்மிருதிகள் அதுல சொல்லப்பட்டிருக்க முடியாம கட்டளை போல இருக்கா அப்படின்னு கேட்டான். ஸ்ருதி ஸ்மிருதி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரமாணங்களை சொல்ற சரிங்களா, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மஹேதுன்னு சொல்றது சாஸ்திரம். அதாவது இதிகாசங்கள் புராணங்கள் வேதெல்லாம் பார்த்து அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு விரோதம் இல்லாமல் சுதிக்கும் சுதிக்க சுதிக்கும் அரசத்தை நாம் சொல்லணும். சரிதான், ஆரிடம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அபிரோதினா எஸ்தற்கேன அரசன் தத்தே பிரதர்மம் வேத நேதரஹா அப்படின்னா, உத்தரவுக்கு அனுஷ்டானம் பண்றோம், அனுஷ்டானம் பண்ணா அந்த அனுஷ்டானத்தை எப்படி பண்ணணும்னு யோஜனை வருது. அப்படி வந்த காலத்துல வேதத்துல எப்படி சொல்லிருக்குன்னு பாக்கணும், வேதத்துல சொல்லப்பட்டதே ஸ்மிருதி எடுத்து கையாளச்சு ஸ்மிருதி எப்படி சொல்லிருக்குன்னு பாக்கணும், வேதத்திலேயே ஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டதே புராணங்கள்ல எப்படி கையாளுறான்னு பாக்கணும், அவை வேலையெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தபடி உபபத்திகளை சொல்லி தர்க்கம்னா இப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படி இருந்தா சரியா இருக்கும்னு பொறுத்து பாக்கிறோம் இல்லையோ அதுக்கு தர்க்கம்னு வேணும். அப்படி தர்க்கத்தினால ஆர்வத்தை அந்த அனுஷ்டானங்களை சரி பண்ணி பண்றாலோ அவதான் எப்படி அனுஷ்டானம் பண்றதுன்னு அண்ணா தெரிஞ்சவான்னு சொல்றது இந்த பிரமாணமானது. ஆக அதற்கேற்ப இந்த பெயர்பட்ட இந்த சுத்தி சீலாலே சொல்லப்படுகின்ற கட்டளை இருக்கு, அந்த கட்டளைகள் போல இந்த பாதுகையா தேவி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அந்த கட்டளைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சாட்சாத்பதம் அதிவிதா பிரதிபாதயந்தோ, அந்த அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சுவிய ஸ்மிருதிகள் என்ன பண்றதுன்னு கேட்டாங்க, சாட்சாத்பதம் எம்பெருமானுடைய பதம்னா ஸ்வரூபம் அர்த்தம், எம்பெரும் அதுவிதா பதம் எம்பெருமானுடைய சுரூபத்தை சாட்சாத் பிரதிபாதயந்தோ, எம்பெருமானுடைய சுரூபம் எத்தகையது அப்படிங்கிறது எது விளக்கி காட்டுறது, இந்த சுவிய ஸ்மிருதிகள் தான் நமக்கு விளக்கி காட்டுறது. அப்படி ஏற்பட்டவைகள் அவைகளாக நேர் பொருளாக இந்தந்த பொருளுக்கு இது இப்படித்தான் பொருள். ஆக எம்பெருமானுடைய சொரூபம் எப்பேற்பட்டது, கல்யாண உணர்வானது, ஞானானந்த மயமானது என்றதெல்லாம் எடுத்து காட்டுறது இது. அதில் சாட்சாத்பதம் அதிபதாக பிரதிபாதயம் செவ் மேலும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, மானோபபக்தி நெய்யதே மணிபாதிகேத்தே மானோபபக்தி நெய்யதே, சரிங்களா, நல்ல பிரமாணங்களை கொண்டு பிரமாணங்களை எடுத்து காட்டி புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த பிரமாணங்களுக்கு அனுசனமாக உபபன்னமான அர்த்தம் இது சங்கடமான அர்த்தம் அப்படிங்கறத எடுத்து காட்டுறது அந்த சங்கதியோட கூடினதா இருக்கு இது இந்த சுதி சுதிகள்லாம். ஆக பிரமாணானுகுணமாகவும் என்ன புராணானுகுணமாகவும் தான் சுதி சுமிழுக்கு அர்த்தம் சொல்லணுமே வழிய அதுக்கு விரோதமாக நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. அதனால சுதி சுதிகள் பல பிரமாணங்களுக்கு ஒத்து இருக்கும்படியாக பிரமாணத்தோடையும் மற்றும் தர்க்கத்தினாலையும் இப்படி சொல்லுறதுனால இப்படித்தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு தர்மானுஷ்டானங்கள்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு தர்க்கமும் வேண்டும் நமக்கு. அதனால மானோபபத்தினியதே பல பிரமாணங்கள் தர்க்கங்கள் இதோட ஒழுங்கான அர்த்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கு இது சுதி ஸ்மிருதிகள். அந்யோன்ய சங்கதி வசாது உபபன்னச்சரியான், அந்யோன்ய சங்கதி வசால் ஆக ஒரு அனுஷ்டானம் கர்மாவை பண்ணணும்னு சொன்னவானாக்க வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, துதியில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அது இதிகாச புராணங்கள் எப்படி கையாளுறதுங்கிறது நான் பார்த்துருந்தேன். அந்யோன்ய சங்கதி வசார் துதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இல்லாமல் நாம் அர்த்தம் சொல்லணும், அதுக்கு தர்க்கத்தை கொண்டுதான் சொல்லணும். அப்படி விரோதம் இல்லாமல் அர்த்தத்தை சொல்லி என்ன அதனால் உபபன்ன சரியாம் அதுக்கு ஏற்றபடி ஒண்ணுக்கு விருதம் இல்லாத அனுஷ்டானங்கள் அப்படி அனுஷ்டானங்களை எடுத்து காட்டுறது இது எம்பெருமானுடைய கட்டளை யோகமான ஸ்ருதி ஸ்மிருதிகள். அப்பேற்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதிகளாக கட்டளைகள் கட்டளை இருக்கு, அந்த கட்டளையை போல நீ இருக்கா என்று சாதிக்கிறார். கட்டளைகள் போல இருக்கான்னு சொன்னா ரெண்டா இருக்கும். நீ ஒன்னா சொன்னதுக்கு தாத்திரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்லாச்ச, ஸ்ருதிக்கு அனுகுணமாக அர்த்தம் சொல்றோம். ஆனால் வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதிக்கு அனுகுணமாக நாம் சொல்லுகின்ற அப்படின்னால ஒரே அர்த்தத்துதான் உபபத்தியோட தர்க்கத்தோட கூட நாம் சொல்லுகின்ற அப்படின்னால ஏகவசனமே இருக்கலாம் என்பதற்கான என்ன பண்ணால் ஆக்யாம் சாதிச்சார் ஏகவசனமாக. அப்படியேப்பட்ட சுஜிஸ்மதிமயமான ஆக்யாரூபமாக பாதுகா தேவி நீ இருக்காய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுஜிஸ்மதி ரூபங்களாக, அதாவது பிரமாண சித்தமான சுஜிஸ்மதி ரூபங்களாக இந்த பாதுகை ரெண்டும் இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சிங் எடுத்து காட்டியாரது. விஸ்வோபகாரம் அதிகரிச்சி விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோ திருஷ்டாந்தயந்தி வயோ மணிபாதரக்ஷே திவ்யந்த தேவமிசனம் டிவிஷன் நிஷேயம். ஸ்லோகம் 773. விஸ்வோபகாரம் அதிகரித்திய விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோ திருஷ்டாந்தயந்தீவையோ மணிபாதரக்ஷே திவ்யம் ததேவமிசனம் டிவிஷன் நிஷேயம்.